அடியே அடியே அடியோ அழகே அழகே கதவு திறந்ததுமே உன்ன பார்த்துட்டமா யாரு என்னும் ஒன்னும் தெரியல யாத்தி யாத்தி இடிஸ்த பண்ணுற உன் பின்னால் ஃபாலோ பண்ணினா ரோமியோவா ஃபீல் பண்றோமா என்ன பார்த்து சிரிச்சிட்டு போகிற விட்டுட்டு போகாதடி ஏ கண்ணாடி போட்ட பொண்ணே நீ எங்க போற என்ன சொல்லு உன் பின்னாடி நான் நின்னு தலையாட்டி வர கொஞ்சம் கேடு அடியே சாச்சா உன்னை பார்த்தது விழுந்துட்ட நாமா என் பேர் இங்க ராமா மாமிக்கத்த மருமக நாமா அடியே சாச்சா உன்னை பார்த்தது விழுந்துட்ட நாமா என் பேர் இங்க ராமா மாமிக்கத்த மருமக நாமா ஹே பேபி வேற பாய்ஸ் போல இல்ல இல்ல குடும்ப குத்து விளக்கு எப்பயும் தடவில்ல ஆனா உன்ன மட்டும் அப்படி மாய்க்கிற என்று சொல்லிட்டா இப்பய மாய்க்கிற லேடி ஓ ஸ்டைல் கொஞ்சம் டிஃபரண்ட் செக்ஸி பட் என்ன சனமும் கூட இருப்பேன் எனக்கு அவ்வளவு ஆசைகள் இருக்கு மேலும் காலத்தை உனக்காக அழகா படைப்பேன் லைஃப் இஸ் கிரேசி லைஃப் இஸ் கிரேசி இந்த பூமியை தாண்டி வருவேன் அடியே சாச்சா உன்னை பார்த்தது விழுந்துட்ட நாமா என் பேருங்க ராமா மாமிக்கத்த மருமக நாமா அடியே சாச்சா உன்னை பார்த்தது விழுந்துட்ட நாமா என் பேருங்க ராமா மாமிக்கத்த மருமக நாமா என்ன பாருமா கெட்ட பையன் நானு இல்லமா அடியே சாச்சா உன்னை பார்த்தது விழுந்துட்ட நாமா என் பேருங்க ராமா மாமிக்கத்த மருமக நாமா அடியே சாச்சா உன்னை பார்த்தது விழுந்துட்ட நாமா என் பேருங்க ராமா மாமிக்கத்த மருமக நாமா எனக்கு பிடிக்கும் நீ என் உடி இல்ல அடியே சாச்சா உன்னை பார்த்தது விழுந்துட்ட நாமா என் பேருங்க ராமா மாமிக்கத்த மருமக நாமா அடியே சாச்சா உன்னை பார்த்தது விழுந்துட்ட நாமா